தலைப்பு இன்னொரு அழிப்பான், தவறுகளை அழிப்பான் அழிப்பான் கொண்டே, அழித்து அழித்து படைப்பால் நமக்காக, பென்சிலோடு அழிப்பானும் படைக்கிறது படைப்புகளை, அழித்து அழித்து அழியுது அழிப்பானும், தன்னை அழிப்பானையும் தாங்கும் பென்சில்.